கீழ்வானம் பிள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் பிள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் பிள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் பிள்ளென்று எருமை சிறு வீடு வானம்பெள்ளென்று எருமை சிறு வீடு மேவான் பரந்தனதான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போக்கின்றாரே போவான் போக்கின்றாரே போகாமல் காத்தே போகின்றாரே போகாமல் காத்தே உன்னை கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் போதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு காவாயெழுந்திராய் பாடி பறை கொண்டு காவாயெழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து அருளோரம்பாவாய் கீழ்வானம்பெள்ளென்று. ராமாஞ்சலயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாவுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருப்ப வியாமோகதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சிதைதி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நீலாங்கனகிரிதீ சுத்தமுதோஜ கிருஷ்ணம் பாரார்த்தம் சுவம்சிதிசரசித்தமியாபயந்தி சூச்சிஷ்டாயாம் திரிஜனிகலிதம் யாபலாத் கிருத்யபுங்கே கோதாதத்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவயாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கேன். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனதான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் போதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் கோதுகளமுடைய பாவாய் என்று ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள். கோதுகலம் என்றால் குதூகலம், பகவத் விஷயத்துல ரொம்ப உற்சாகம், ஆசை பொங்க, ஆர்வம் கொப்பளிப்ப, அப்படி இருக்கக்கூடியவளாம் ஒருத்தி, அவளை இழக்கக்கூடாது. அவளை விட்டுட்டு போய் கண்ணனை சேவிப்பது நியாயமா இருக்க. நம்ம குல நம்முடைய குழுவுக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் ரொம்ப முக்கியம். அதனால கோதகளுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னு அவனை எழுப்புறான். ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கிறவாள் நம்ம குழுவில் இருந்தான்னா அது ரொம்ப முக்கியம். பகவத் விஷயத்துல உற்சாகம் தானே ரொம்ப முக்கியம். காரியம் நடக்கணுமே அப்படின்னா அது பகவான் நடத்திப்பான். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் விஜயன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம் அப்படிங்கிறார் ராமாயணத்துல. ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்டார் தசரதன். வா மொத்த பேரும் உற்சாகத்துல இச்சாமகாங்கிறார். நாங்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறார். நாங்க காத்தல் இருக்கோம், நாங்க ஆசைப்படுறோம், பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலைவா. ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ண வேண்டியது எங்க காரியம் இல்லை, அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியது எங்க காரியம் இல்லை, அது சக்கரவர்த்தினா செய்யணும். எங்களுக்கு என்னன்னா ஆசைப்பட முடியும், அவ்வளவுதானே. எங்களால முடிஞ்சது ஒரு விருப்பம், அவ்வளவுதான் பண்ண முடியும். மற்றபடி பட்டாபிஷேகம் செய்ய வேண்டியது சக்கரவர்த்தி தானே, நான் பார்க்க வேண்டியது வசிஷ்டர் தானே. இச்சாமஹா அப்படிங்கிறா ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கும். என்ன கேட்டா கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதாரம், பட்டத்து யானை மேல ராமன் வரும்போது அவனுக்கு குடை கவிழ்க்க, மேல அவனுடைய முகம் மறைக்க, அவனை சேவித்து சேவிக்காது இருக்கும்படி ஒரு பாதி சேவை பாதி சேவை இல்லாம அப்படி ஒரு சேவை வேணும். அதுக்காக நாங்க கனவு காண்டிருக்கோம். காஞ்சிபுரத்தில் வரதாஜ பெருமாண்ட கருடு சேவையில குடையினால மறைப்பார், பாதி சேவையாகும் பாதி சேவையாகும். இதை சேவிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ஜனங்கள் காத்திருப்பார். கோபுர தரிசனம் நல்லா சேவிக்கிறதாட்டிலும் பூர்த்தியா சேவிக்கிறதாட்டிலும் இந்த சேவை விசேஷங்கிறார். கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம் சொல்லும் போது இச்சாமஹா அப்படிங்கிறது பெரியவாச்சாம்பள்ள அநேக வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். நாங்க ஆசைதான் பண்ண முடியும் இன்னும் ஒரு வியாக்கியானம். இது போராதா பகவானுக்கு இது போரும். அபிமுக பாவ சம்பத்து அப்படி சம்பவிதாம் அப்படிதாம் கொச்சிட் உபலட்சிதா கொச்சிட் அபங்குர பூதகதி. அபிமுக பாவ சம்பத் பகவானுக்காக ஆசைப்பட்டு அந்த மக்கம் அபிமுகமானோன்னா பகவானை பார்த்து இப்படி முகத்தை திருப்பினோம்னா அது பெரிய ஐஸ்வர்யம். பகவத் அனுகிரகம் வந்துடும். பகவானுடைய கடாட்சம் இருக்கும்போது நம்ம எதிர்பக்கம் பெருமாள் ஏழ்றார் அப்படின்னா நம்ம பெருமாளை எதிர்கொண்டு சேவிச்சு அவர் பக்கம் பார்த்தா போருமா, நம்ம முகத்தை திருப்பிக்காம இருந்தா போதும். பட்டுன்னு முகத்தை திருப்பிட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா அதுதான் ஆபத்து. அப்படி திரும்பி பெருமாளை பார்த்தேன் அப்படின்னா அது ஐஸ்வர்யங்கிறது. இது என்ன பண்ணிட்டா பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆனா அதே ஆபிமுக்கியம் இருக்கும் இல்லையோ, பார்த்தல் எதிரே நின்று பார்த்தல் ஃபேசிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல, முகத்துக்கு நேரம் நின்று பார்த்தல் அது சம்பத்துங்கிறார், அது ஐஸ்வர்யம். அது அந்த மாதிரி பகவத் விஷயத்துல உற்சாகம் ஒரு ஆசை ஒரு ஆர்வம் அது இருந்தால் அதுதான் ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதைத்தான் பகவானே எதிர்பார்க்கிறான், வாசியோடு கொடுக்கறாளதான் பாக்குறான். பெருமாள் திருவாராதனம் பண்ணும்போது குதூகலத்தோடு திருவாராதனம் பண்றானா என்ன கடனேன்னு திருவாராதனம் பண்றான். கடனேன்னு திருவாராதனம் பண்ணால் கடனேன்னு தான் பெருமாளும் ஏத்துக்கணும், வேற வழி இல்லை. திருவாராதனம் பண்ணா ஏத்துக்கணும் இல்லையோ, ஆனால் கடனேன்னு ஏத்துக்கணும். இல்லை குதூகலத்தோடு திருவாராதனம் பண்ணால் அவன் ஒரு ஒரு பழத்தை சமர்ப்பிச்சாலும் சரி ரொம்ப சந்தோஷத்தோடு ஏத்துப்பான். அவன் தத்தே நதேல சிறசா தவ மௌலிமாலாம் அப்படிங்கிற ஆண்டாய் சூடி கொடுத்த மாலையை சீரில் ஊத்துள்ள எம்பெருமான் எப்படி செய்திருக்கின்றார் அப்படின்னா தலை வணங்கி இருக்கின்றார், சிறச வணங்குற பழுத்த குமீரர் ஆண்டாருடைய மாலையில் அப்படினால பொது அர்த்தகால சமர்ப்பித்தாலும் கம்பீரமானதுதான் மாலை வாங்கிக்கணும். ஆனா ஆண்டாளுடைய மாலை அப்படின்னா அது வெறும் மாலை இல்லாது, அது ஆண்டாளுடைய பிரேம சுரூபம், அவருடைய பக்தி மொத்தமும் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அவர் சூடி கொடுத்திருக்கார், தானே சூடி கண்ணனுக்கு தான் சரியா இருப்போமாங்கிறத பார்த்து அதில் ஒரு திருப்தி பட்டு அது கொடுத்திருக்கார். அத்தனை குதூகலம் ஆண்டாளுக்கு இருந்த மாதிரி இந்த மாலையை போட்டிருந்து கண்ணனுக்கு ஏத்தவனா நான் இருப்பேடா அப்படின்னு கண்ணாடியில் முன்னின்று பார்த்து சந்தோஷப்பட்ட பெண். காரை போனும் கண்ணாடி காணும், தன் கையில் வலை கொடுக்கும் அப்படின்னு பெரியாதவர் சொல்ற. எப்பவும் ஓயாத வஸ்திரங்கள்லாம் உடுத்துண்டு, அலங்காரங்கள்லாம் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணனுக்கு சமமா இருப்போமான்னு பார்த்துட்டு இருக்கு, கண்ணனுக்கு பொருத்தமா இருப்போம் அந்த ஒரு குதூகலம் இருக்கு. அதனால தத்தே நத்தேன்னு சிறதாங்கிற இவனும் அந்த மாதிரி ஒரு பெண்ணு. தன்னா கோதுகளமுடைய பாவாய், குதூகலத்தோட இருக்கிற பெண்ணே நீ கட்டாயம் எழுந்து வர வேணும், கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னு எழுப்புறாரு. இவளுக்கும் சூரியோதயம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் சொல்லணும். அதுக்காக இந்த பாட்டு கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு, கீழ்வானம் வெள்ளன்று என்று ஒரு அடையாளம், எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படிங்கிறது ரெண்டாவது. கீழ்வானம் வெளுத்து போச்சு, கிழக்கு பக்கமானம் வெளுத்திருக்கு, வெளுத்திருக்கு என்பதை வெள்ளன்று அப்படிங்கிறார். கீழ்வானம் வெள்ளுன்னு ஆயிடுச்சேன் அர்த்தம். இதெல்லாம் பேச்சு தமிழ் பாட்டுல வெளியெல்லாம் பார்க்க முடியாது, இது நாச்சியாருக்கு மட்டுமே இப்படி எழுத முடியும். போன பாட்டுல கீச்சு கீச்சென்றெங்கும் ஆணைச்சாட்டன்னார், பறவை உள்ள சொந்தம் கீச்சு கீச்சுன்னு கத்துறது நாமெல்லாம் வெறும் சொல்லுவோம், அதே பாட்டுல அழகா எழுதியிருக்கு. ஏன்னு கேட்டா அவருக்கு அந்த சப்தமும் உத்தேசியம், அது கண்ணனை குறிச்சு பாடுறது. மாதிரி கீழ்வானம் வெளுத்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம், கீழ்வானம் வெள்ளது வெளுத்து விட்டு என்று ஒரு பேச்சு வழக்கை சொல்லுவோம். அதாவது கீழ்வானம் வெள்ளென்று வெள்ளுதாயிடுது. அடுத்து பதினஞ்சாவது பாட்டுல எல்லே இளங்கிலேன்னு எல்லேன்னு கூப்பிடலாம். எல்லேன்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு கூப்பிடுற சப்தம் அவ்வளவுதான். எல்லே எல்லே என்ன கூப்பிடுவாங்க இந்த பக்கங்கள்ல. அது போல ஒரு தமிழ்லயே பேச்சு வழக்கையும் சேர்த்து வச்சு அழகா பாடக்கூடிய ஒரு சுபாவம் இது நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய அழகு. தமிழ் கவிஞர் எல்லாம் கொண்டாடி இருக்கா, வார்த்தைகள் வந்து விழுகின்றன நாச்சியாருக்கு அப்படின்னு எழுதியிருக்கா. வார்த்தைகள் அவருக்கு தானா வந்து விடறோம். கீழ்வானம் வெள்ளன் கிழக்கு பக்கம் வானம் வெள்ளன் வெளுத்துருப்பேன், நீ வெள்ளுக்கு வேண்டாமா, சூரியோதயம் ஆக போடுது சுள்ளுன ஆகணும் இப்பதான் வெள்ளுனா இருக்கு, அப்பயே எழுந்துக்கணுமா அவன் எழுந்துக்கல, உள்ள படுத்து கேட்டு எழுந்துக்கல. ஏன் எழுந்துக்கல அப்படின்னா இத்தனை பெண்கள் வந்திருக்கும் போது அந்த தேஜஸே இருக்கான். போன பாட்டுல சொன்னால் தேஜமுடையாய் திர அப்படின்னு சொன்னா தேஜஸ் உடையவளே அப்படின்னு, அவளுடைய தேஜஸ் தானே தவிர சூரியன் வரலன்னுட்டான். கீழ்வானம் ஏன் வெள்ளன் விழுத்திருக்குன்னா இந்த போன பாட்டுல எழுத்து வந்த தேசமுடையாயின்னு ஒருத்தி இருக்காளே தேசமுடையவள் தேஜஸ் உடையவள், அதை பார்த்துதான் நீங்க வெளுத்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோங்க. அவன் முகம் அத்தனை பிரகாசமா இருக்கு, அதனால இது வேற ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுன்னு பேசாம இருந்தாலும். அதற்காக அடுத்த அடையாளம் சொல்றான், எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனரான், எரும மாடு கூட மேய போயிடுது, எருமை கூட மேய போயிடுதுன்னு அர்த்தம். மனுஷனை வெயிறதா இருந்தா யார் ரொம்ப நிதானமா இருக்காளோ, யார் ரொம்ப சோம்பேறியா இருக்காளோ அவளை பார்த்து போடா எருமைன்னு வா. அதே அடையாளமா வச்சுட்டான், எருமை எருமை போயிருக்குன்னா எருமை கூட போயிருக்கு நீ எழுந்துக்கலன்னு அர்த்தம். புள்ளும் கிளம்பினதான்னு சொல்றாரு இல்லையோ, பறவை கூட சத்தம் போட்டு கொடுத்த நீ எழுந்துக்கலையான், எருமை சிறுவீடு மேய்ந்தனகான் எருமையை கூட புல் மேய போயிருத்தேன் நீ எழுந்து எழுந்துக்கலையே என்ன அர்த்தத்துல சொல்ற. பல விதமான மாடுகள் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நிதானமா வரக்கூடியது கூட எழுந்து போச்சு, அத்தனை நாய் ஆயிடுச்சுன்னு ஒரு அர்த்தம் நீ எழுந்துக்கலையே அப்படிங்கறத குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு. சிறுவீடு மேய்வான் அப்படின்னா சின்னதா மேயத்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் எல்லா மாடுகளையும் ஓட்டின்னு போய் கண்ணனானவன் நிறைய மேயத்துக்கு அழிச்சுன்னு போவான். ஆனா அதுக்கு முன்னாடி காலங்காலத்தால பக்கத்துல கொஞ்ச தூரம் போய் நுனிப்புல்ல மாத்திரம் மேய்ந்துட்டு பட்டுன்னு வந்துடும், அதுக்கப்புறம் பால் எல்லாம் கறந்துட்டு அதுக்கப்புறம் போகும். அதனால இந்த சிறுவீடு மேய போயிருத்த எருமை இன்னுமா எழுந்துக்கல, ஆச்சுன்னா அடுத்தது கண்ணன் இந்த மாட்டெல்லாம் ஓட்டின்னு போவானே அதை பார்க்கறதுக்கு எழுந்துக்க வேண்டாமா, இல்ல அதுக்கப்புறம் கண்ணனே பார்க்க முடியாது சாயங்காலம் தான் திரும்பி வருவான் அதனால எழுந்துக்க வேண்டாமா என்னெல்லாம் உள்ளர்த்தம். சிறுவீடு அப்படிங்கிறது ஆயருக்குள்ள பாஷை, மாடு மேய்க்கிறவாளுக்கு தான் தெரியுமா, சிறுவீடு நெய்தல் அப்படிங்கிறது. ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சது? அழகா சொல்றார், பெரியாழ்வார் திருமகளாராய் அவதாரம் பண்ணி, பெரியாழ்வாருக்கு திருமகளாரா அவதாரம் பண்ணி, அவரோ பெரியாழ்வாரோ வேத சாஸ்திரங்கள்லாம் கரைச்சு குடிச்சவர், வேத பயன் கொல்ல வல்ல விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெயர், திஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தன்னவாமி அப்படின்னு சொல்லியிருக்கா, கல்பசூத்திர வியாக்கியாத்தாக்களான பெரியாழ்வார் என்று தேசியம் சொல்லியிருக்கார், வேதம் சாஸ்திரம் யாகாதிப்பிரியைகள் மொத்தமும் நல்லா தெரியும், அந்த ஊர்ல யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் பெரியாழ்வார் கிட்டதான் கேட்பாளாம், அப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்கு திருமகளாரா வந்தவர், இவரும் வேதத்துல சாஸ்திரத்துல கல்பசூத்திரத்துல இன்னும் இந்த விஷயத்துல இதெல்லாம் சொல்லாமையே தெரியும் இவருக்கு பல விஷயங்கள் அப்படின்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. ஆனா ஆயர் குளத்துல இருக்கிற சிறு வீடு மேய்தல் என்ன, பெரு வீடு மேய்தல் என்ன, மாடு எப்படி மேய்ப்பாள் அப்படின்னு அந்த விஷயம் எல்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஆயர் குளத்தை தான் ஆஸ்தானம் பண்ணிருக்காரு. இவர் ஆயர் குல பெண்ணாவே மாறிட்டார், பெரியாழ்வார் பெண்ணா இல்லையா? ஆயர் குல பெண்ணா மாறினபடினால இந்த வார்த்தையெல்லாம் பேச முடியாது. நெய் இன்னும் பால் இன்னும்னு சொன்ன மாதிரி இப்ப இடைப்பெண் பேச்சுல பேசுறார், ஆச்சரியப்படுறாள் எல்லாரும், இதெல்லாம் எப்படி அழகா பேசுறாரு. அந்த பாவம் இருந்தால் எல்லாம் தானா உண்டு, சொத்தவுமே மனதுக்குள்ள பாவம் தான் முக்கியம். அப்புறம் மனு வந்துடும் தான், திருநாவாய் குறுக்கும் வகை உண்டு விடுவோங்கிறார் நம்மாழ்வார். திருநாவாய் திவேதே, திருநாவாய் குறுக்கும் வகை உண்டு விழு, என்னோட ரொம்ப நாளா சந்தேகம் சுவாமி ராமானுஜருக்கு, குறுக்கும்னா என்னன்னு புரியல இருக்கு, குறுக்கும்னா அர்த்தம் இருக்கு, குறுக்கும்னா என்ன அர்த்தம், இது என்ன பாஷையை தெரியலையே, இது எழுத்தாப்படி எப்படி வரும் தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு சமயம் இப்படி யாத்திரையா போயிட்டு இருந்தவர் திருநாவாய் கிட்ட போகும்போது அங்க எதிர்க்க ஒருத்தன் உண்டா, அவங்கிட்ட திருநாவாய் எத்தனை தூரம்னு கேட்டார். அவன் சொன்னா திருநாவாய் குறுக்கும் அப்படின்னா, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். இந்த பக்கத்து பாஷை எது, திருநாவாய் பக்கத்து பாஷை குறுக்கும் பக்கத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி நம்மாழ்வாருக்கு தெரிஞ்சது? அவர் ஆழ்வார் திருநெல்வேலியில புளிய மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கவர். ஆனா ஆழ்வாருடைய சுபாவம் அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஊர் பாஷையில் அழகா எழுதுவார். திருவனந்தபுரம் பார்த்தெல்லாம் திருவனந்தபுரம் பாஷையில் இருக்கு, அழகா அனுபவிக்கலாம். அது மாதிரி ஆண்டாள் பாசனம் சொல்லி நல்லா அனுபவிக்கும் வார்த்தைகள் எல்லாம் இவர்களுக்கு தானா வந்து சேரும். எருமை சிறுவீடு மேயர் விஷயத்தை அத்தனை ஆச்சரியமா பாடிவிட்டார். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தரகான், எங்க பார்த்தாலும் எருமையா இருக்கேன். சின்ன புல் நுனிப்புள் மேயத்துக்கு கிளம்பிடுத்தேன், பனிப்புள் மேயத்துக்கு கிளம்பிடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், மிக்குள்ள பிள்ளைகளும் பாக்கி உள்ள எல்லா பெண் பிள்ளைகளும் உங்காத்து வாசல்ல வந்து நிக்கிறோம். அவர்கள்லாம் வியே போகின்றிருக்காள், எல்லாரும் போவான் போகின்றார், எல்லாரும் விரதத்துக்காக போறான், எல்லாரும் யமுனா நதிக்கு போய் கண்ணன் சன்னதிக்கு போக போறாள், அவர்கள் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். அவர்கள் போகாமல் காப்பாத்தி இங்க உள்ள ஒருத்தி இருக்காள், அவளை நாம கூவி அழைச்சிட்டு போகணும், அவளை விட்டுட்டு போகக்கூடாது, ஏன்னா கோதுகலம் உடையவள், நமக்கு உத்தேசமானவள், இவளை நாம் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை எல்லாம் காப்பாத்தி நடுவில் நிக்க வச்சு உங்காத்த வாசல்ல வந்து நிற்கிறோம், கட்டாயம் வரணும், போறவாள்லாம் இடிச்சு இழுத்து பிடிச்சு ஆண்டாள் நிறுத்திருக்காங்க. அழகான விஷயம், போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போகின்றார் அப்படின்னா போறவர்கள், எதுக்காக போறாள் அப்படின்னா போவான் போகின்றார், போகிறதுக்குன்னே போறவாளாம், எதுக்காகங்கிற கேள்வி கிடையாது, போறதே ஒரு அனுபவம், அதனால்தான் நடக்கிறோம். திருமலைக்கு ஏன் நடந்து போறா, பஸ் போக முடியாதா, ஏன் நடந்து போறா, நடந்து போறதே ஒரு அனுபவம், நடக்கணும்னே நடக்கிறாள், அவா நடந்து போறதே ஒரு அனுபவம், பிரதட்சணம் பண்ணணும் காலாலே பிரதட்சணம் பண்ணணும், ஏன்னா அதுவே ஒரு அனுபவம். திருமாலுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நாமளே பண்ணி சமர்ப்பிக்கணும், கடையில் வாங்கி சமர்ப்பிச்சாமே அப்படின்னா, கடையில் வாங்கி சமர்ப்பிச்சா ஆச்சார குறைவா அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த அனுபவத்தை எதுக்கு இயக்கம், நாமளே தடைய பண்ணி நாமளே நமக்கு ஈயாலே சமர்ப்பிச்சா அது ஒரு அனுபவம் தானே. அப்போ பெருமாளுக்கு திருவாராதனத்துக்காக அப்படின்னு தலிகை பண்றதோ, திருவாராதனத்துக்காக ஜலம் கொண்டு வரதோ, திருவாராதனத்துக்காக சந்திரன் சேர்க்கிறதோ, திருவாராதனத்துக்காக பூ தொடுக்கிறதோ, இதெல்லாமே ஸ்வயம் பிரயோஜனம். இதுக்கு வேற பலன் வேண்டாம். அதே ஒரு அனுபவம். பெருமாளுக்குன்னு பூ தொடுத்தா அது ஒரு அனுபவம். கடையில் பூ கிடைச்சா கூட அது மாதிரி போவான் போகின்றாரை போகிறதுக்குன்னே போறாளாம். கிருஷ்ணன் சன்னிதி போகிறதே ஸ்வயம் பிரயோஜனமா போறாள். அக்ரூர யாத்திரை போலே, அர்ச்சிராதி யாத்திரை போலே, திருவேங்கடமலை யாத்திரை போலேன்னு அழகா சொல்ற மூணு விஷயம் இருக்குது இல்லை. இதுக்கு உதாரணம் மூணு சொல்லியிருக்கார். இவர்கள் கோபிகாஸ்திரிகள் நடந்து போறதெல்லாம் அதே ஒரு அனுபவமா வச்சுருக்காள். எப்படின்னா அக்ரூர யாத்திரை போலே அப்படிங்கிற அக்ரூரர் பிருந்தாவனத்துக்கு போன மாதிரியாம். அக்ரூரர் கம்சன் கிட்ட வேலை பார்த்தவர், கம்சனுடைய கோஷாதிகாரியா இருந்தவர், பைசாசெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். கண்ணனை போய் சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இவர் மதுரையில கம்சனுடைய ராஜ்யத்துல ஃபைனான்ஸ் பார்த்துட்டு இருக்கார். இவர் ரொம்ப நல்லவர். அதனாலதான் இவர் அதுல வச்சிருக்கானோ அவன் பாகவத பைசா எடுக்க மாட்டான்னு தெரியும். அவருக்கு பக்கத்துலதான் பிருந்தாவனம், அங்கதானே கண்ணன் இருக்கான். நடுவில் ஒரு யமுனா நதி தாண்டி போனா பிருந்தாவனம். ஆனால் இங்கிருந்து அங்க போய் கண்ணனை சேவிக்க முடியல. ஏன் அப்படின்னா உத்தியோக நிர்பந்தம். பெரிய பொறுப்புல இருக்கிறபடினால, கம்சனுடைய கோஷத்துல இருக்கிறபடினால இதை விட்டுட்டு போக முடியல. ஆனா நித்திய மாத்திரம் நினைச்சு பாறான், நான் என்னைக்கு போக போறேன், என்னைக்கு போய் நான் கண்ணனை பார்க்க போறேனோ அன்னைக்குதான் என் ஜென்ம சகலமாகும். லப்தாங்க சங்கம் பிரணதம் கிருதாஞ்சலி மாம் வக்ஷ்யதே க்ரூர ததே துருஸ்ரவாஹ ததோ வயம் ஜன்ம மிருதோ மகீயசா ராத்திரி 10 மணி வரைக்கும் கம்சனுடைய அரண்மனையிலேயே இருந்து வேலையெல்லாம் முடிஞ்சு ஆத்துக்கு வந்து ஒரு ஆகாரத்தை பண்ணிட்டு ராத்திரி தூங்கும் போது அப்பதான் கண்ணன் ஞாபகம் வரும். அது வரைக்கும் அங்க வேலைதான், ஆபீஸ் வேலைதான் மொத்தமுமே. ராத்திரி 10 மணி 11 மணி படுத்துக்கும் போது லப்தாங்க சங்கம் பிரணதம் கிருதாஞ்சலி, நான் போய் கண்ணனை போய் இன்னைக்கு பார்க்க போறேன். கிட்ட போனே கண்ணன் என்ன அப்படியே கட்டிக்க மாட்டான், நான் தலைவணங்கி நிற்பேன், கை கூப்பிட்டு நிற்பேன். அப்ப என்ன பார்த்தா அக்ரூரான ஒண்ணு ஒரு ஆலிங்கம் பண்ண மாட்டான். நான் அவனை ஆலிங்கனம் பண்ண, அவன் என்ன ஆலிங்கனம் பண்ண, அக்ரூரா அப்பா எப்படி பாருக்க எனக்கு வாயால பேச மாட்டானா? அதை நான் எப்ப கேட்டேன்? அப்படி ஒரு நாள் நமக்கு கிடைக்குமா? அந்த நாள் கிடைச்சா தத்தோவையும் ஜன்ம பிரதா மகியசா, அப்படிதான் இந்த பிறந்தது சபலமா. இந்த பிறவி எடுத்தது இத்தனை வருஷமாயும் அது வீணாயின்றும். ஏன்னா இன்னும் கண்ணனை பார்க்கல. இன்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு நாள் வந்து நான் கண்ணனை பார்த்து என்னுடைய ஜென்மத்தை சபலமாக்குவேறான். நைவா திருத்தோயோ, இது வரைக்கும் நடக்கலையே, இது வரைக்கும் கண்ணன் எனக்கு ஆதரவே பண்ணலையே. அமுஷ்ய ஜென்மதது சிச்சி, என்ன ஜென்மம் இப்படியும் ஒரு ஜென்மமா அப்படின்னு நிந்தை பண்ணிக்கிறேன். நித்தியம் இதுதான், நித்திய ராத்திரி 11 மணிக்கு இதுதான் சிச்சி நிந்தை பண்ணிடு. கண்ணன் எப்போ அனுகூலம் பண்ண போறானோ காத்திருந்து அப்படியே தூங்குவேன். மறுநாள் ஆச்சுன்னா மறுநாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா ராத்திரி இதே சிந்தைதான். நித்தியம் இதே சிந்தையோட இவர் இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. நித்திய ராத்திரி அது வீட்டு தான் தூங்குறேன். கண்ணனை எப்ப பார்க்க போறேனோ, சி என்ன ஒரு பொழைப்பு வேண்டியிருக்கு, இப்படியும் ஒரு பொழைப்பு தேவையா அப்படின்னு அழு. கம்சன் வீட்டுல போய் ஒரு பொழைப்பு அப்படியே அழுதுதான் தூங்குற அழுக்கு. யாருக்கும் தெரியாது, ஆனால் கண்ணனுக்கு தெரியும். அதனால கண்ணனே அவரை வரவேற்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டான். ஒரு நாள் கம்சனே கூட்டு அக்ரூரா, எனக்காக பிருந்தாவனம் போய் கண்ணனை கூட்டுன்னு வரணும். கம்சன் வாயால வந்துதான், கம்சன் வாயால வருமானு கேட்டா கண்ணன் சங்கல்பிச்சான்னா வரும். விரோதிகள் கூட நமக்கு வேண்டுகோள் ஆயிடுவா. பகவத் சங்கல்பம் இருந்தால் எனக்காக ஒரு காரியம் செய்யணும், கம்சனே கூட்டு சொல்லும்படி ஆக்கிட்டான் கண்ணன். அக்ரூர கையை பிடிச்சுன்னு தயவு செஞ்சு மாட்டேன்னு சொன்னாரியும் போய் பிருந்தாவனம் போய் கண்ணனை பார்த்து கூட்டுன்னு வரணும்னா அப்படின்னா இவருக்கு எப்படி இருக்கும்? எதுக்காக காத்துருந்தார்? அப்ப இத்தனை நாளா ராத்திரி 11 மணிக்கு கண்ணில் ஜனம் விட்டு அழுதவர் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணார்னா, அன்னைக்கு வழியில ஏன் எழுதாருன்னா, நான் என்ன தபஸ் பண்ணேனோ தெரியலையே, நான் என்ன மங்களம் பண்ணேனோ தெரியலையே, இப்படி ஒரு நாள் எனக்கு இருக்கு. கிம்மையா சரிதம் பத்ரம் கிம் தத்தம் பரமம் தபா கிம் வாதா பெருகதே தத்தம் எத்ரக்ஷ்யாம் எத்யகேசவம். கண்ணனை பார்க்கணுமாமே நாளைக்கு அப்படின்னா எப்படி பரம பாக்கியம் பண்ணிருக்கணுமே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னா தெரியலையே, ஐயோ கண்ணனே எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கான் போல இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு இந்த ராத்திரி முழுக்க தூங்குவேற இதே நினைச்சுட்டு இருக்க. அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதம் ஜீவிதம் நித்ர பத்மபத்ராட்சம் விஷ்ணோர் திரக்ஷ்யாமி அஹம் முகம். இதுதான் சபலம் ஜென்ம அப்படின்னு இதே நினைச்சிருந்து நான் கத்தால போக போறோம், கண்ணனை பார்க்க போறோம், இதெல்லாம் பார்க்க போறோம், இதெல்லாம் பேச போறோம், கண்ணனை பே எனக்கு கிட்ட கூட்டுவான். அகமஸ்மிதவே திவாரினம் பிரணயஸ்மேர முக பிரசன்னஜீஹி விதிபேதர வர்ஜிதோத்யசோ விபுர க்ரூர வதேதி வக்ஷ்யதி. சாதுவா பெரிய ஸ்லோகம் இது, ஜெய்சிங் ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடங்கள்லாம். நான் கண்ணன் கிட்ட போய் அடியேன்னு சொல்லுவேன், நான் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். கண்ணனை பார்த்து அடியேன் அப்படின்னு சொல்லா உடனே முகம் வளர்ந்து தன்னுடைய வாயினாலே அழகான சிரிப்பை உதிர்த்து மேல நான் ஒன்றும் பேசாம இருப்பேன், ஆனா அவனுக்கு தெரியாதா என்ன, என்னுடைய மாவன் தெரியாதா என்ன, உடனே அக்ரூரா ஏதோ சொல்லணுங்கிறியே என்ன சொல்லுவான், தெரிஞ்சு கூட சொல்லுவான், ஏன்னா என் வாயிலேருந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாம் தெரிஞ்சும் கூட என் வாயிலேருந்து கேட்கணும்ங்கிறதுக்காக அக்ரூரா சொல்லுவான் என்ன வேணும்னு சொல்லுவான். அபிசங்கர சாங்க தோரண துவஜ வஜ்ராங்குஷ மத்ய லாஞ்சனம் விநிவேசயதம் விபுத்தமே வினதே மூர்த்தனி பாத பங்கஜம் புஜகாந்தரமத்யயந்திரிதா புலகோத்பாசிதானும் விதாஸ்யதி. நேர போய் கண்ணனுடைய திருவிழி செவிக்கும் போது அந்த திருவிழியில ரேகைகள் இருக்கும், அதுல சங்கம் இருக்கும், சக்கரம் இருக்கும், தோரணம் இருக்கும், குடி இருக்கும், வஜ்ரம் இருக்கும், அங்குஷம் இருக்கும், மத்ஸ்யம் இருக்கும், இத்தனை அடையாளங்கள் ரேகைகளோடு இருக்கும் போது அதை பார்த்து நான் சந்தோஷப்படும் போது அத என் சிரத்தை வச்சு அனுகிரகம் பண்ணுவான் நான் கண்ணன் அந்த திருவடியை, எனக்கு அந்த பாக்கியம் இருக்குவான். அப்படி இல்ல தன்னுடைய இரண்டு கைகள்னாலையும் நடுவுல என்னை வச்சு ஆலிங்கனம் பண்ணி ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி பண்ணுவானா. புலகோ பாசிதனும் உடம்பு முழுக்க வயிற்குச்சேரிய நிற்பேனா நானு, இதே கற்பனை இருக்கும் இப்படி எல்லாம் நடக்குமா நாளைக்கு, இல்ல நான் கம்சம் கிட்டே வந்திருக்கேன் அப்படின்னு என்ன தூரம் சொல்லிடுவானா, சீச்சி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் அவன் சர்வஜன். யாருக்கிட்டேன்னு வந்தாலும் ஆள் எப்படிப்பட்டவங்கிறது நல்லா தெரியும், கம்சன் கிட்டேனு வந்தா கூட மனசு நல்லா தெரியும் உனக்கு, அதனால இதெல்லாம் பண்ண மாட்டார் கண்ணனுக்கு தெரியும் எல்லாம் இப்படிலாம் தானே சமாதானம் ஜெயிக்க. இப்படி ஒரு நாள் தனக்கு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட கம்சன் சோறு உண்டு வளர்ந்த எனக்கு இப்படி ஒரு நாள் வாய்ப்பவே இல்லை. கம்சன் சோறு சாப்பிட்டு வளர்ந்தா கூட அவனுடைய பைசால ஜீவிச்சா கூட ஒரு நல்ல நாள் கிடைக்குமா என்ன, கண்ணனுடைய கருணை தீர்க்கே அப்படின்னு அதை நினைச்சு பேராத்திரி முழுக்க இருந்தவர் மறுநாள் காற்றால யாத்திரை கிளம்புற ஒரு பேர் எடுத்துண்டு காற்றால கிளம்பினா மறுநாள் சாயங்காலம் அந்த போய் சேர்ற அந்த யாத்திரையிலையும் இதே சிந்தைதான், அதுதான் அக்ரூர யாத்திரை. போவான் போகின்றாரை போகிறதுக்குன்னே போற யாத்திரையே அனுபவிக்கிற போய் என்ன அப்படிங்கிறது இருக்கட்டும், போகிறதே ஆச்சரியம் என்ன ஆச்சுன்னா போற வழியிலேயே சின்ன திருக்கால் அடையாளம் எல்லாம் இருந்தான் கண்ணனுடையது பலராமனுடையது நடுவுல மணல்ல அவள் பிருந்தாவனம் போக போற அதுக்கு கொஞ்சம் முன்னாடி எண்ணெயில பார்த்தா இந்த பசங்க எல்லாம் விளையாடி இருக்கா, அதுல கண்ணனுடைய அடித்தளங்கள்லாம் அழகா தெரியுது. உடனே தேர்ந்தெடுத்து குதிச்சு அந்த கண்ணனுடைய அடித்தளத்துல புரண்டு ஆஹா தத்தரிசனாஸ்லாத விவருத்த சம்பிரமா பிரேம் நோர்வரோ மாஸ்ரு கலா குலேக்ஷணா கண்ணனுடைய திருவடி பொடியாச்சு இதெல்லாம் அப்படின்னு உடம்பு முழுக்க அந்த பொடிய படும்படி புரள்றாராம் சந்தோஷத்தில், இந்த பூதலத்தில் விழுந்து புரள்றா. இப்படி போறதே ஒரு பிரயோஜனம், அப்படி அக்ரூர யாத்திரை போட போவான் போகின்றாரை விரதமெல்லாம் இருக்கட்டும் கண்ணனை சேவிக்கிறது இருக்கட்டும், இவர்கள் ஒருத்த கொடுத்த ஏற்பட்டு மூணாம் தேதி போறதே ஒரு ஆனந்தம், கோஷ்டியில போறதே தானே ஒரு ஆனந்தம், அதுபோல கோஷ்டியாவா போற திருமலை யாத்திரை போலேங்கிற திருமலை யாத்திரை போற நடந்து போறாள், கிராமத்திலிருந்து கிடந்து ஒரு நாளாவது திருமலைக்கு போனோம்னு ஆசை வாழ்நாள் ஒண்ணுமே இல்லாதவன் தரித்திரன் பக்கத்துல இருக்க டவுனுக்கு போனவங்களும் போனோம்னா கூட எங்கேயா போய் காசு வாங்கிட்டு வந்து போனோம், இல்லாட்டா நடந்து போனோம். ஒரு பைசா இல்லாதவன் ஒரு நாளாவது திருமலைக்கு போனோம்னு ஆசை, குழந்தை குட்டி எல்லாம் கூட்டணும் திருமலைக்கு போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மஞ்சள் துணி போட்டு பாத்திரத்துல பைசாவை சேர்த்து சேர்த்து வச்சு கொஞ்சமா சேர்ந்த அப்புறம் சரின்னு எல்லாரையும் கூட்டிட்டு கிடந்து வெளியில போய் மடிப்பிச்சு எடுத்து நாங்கெல்லாம் திருமலைக்கு போறோம் கொஞ்சம் உபகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மடிப்பிச்சு எடுத்து அந்த பைசாவிலேயே இருக்குது மனைவியையும் கூட்டுண்டு குழந்தைகளை எல்லாம் தூக்கி தோல்ல போட்டுண்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கன்னு சொல்லி தானும் கோவிந்த நாமத்தை சொல்லி மலையை நடக்கிறது திருமலை யாத்திரை. போவான் போகின்றார், ஒரு சனவும் தெரியாம போறா, பைசா கிடையாது. ஆனா மனசுல என்ன, ஒரு தடவை போய் ஒரு க்ஷண காலம் திருமலையில போய் திருமலை சேவிச்சா அவளை விசேஷமா கடாட்சம் பண்றான், வருஷ வருஷம் வர வந்துக்கட்டும், ஒரு யாராவது ஒண்ணு பிடிச்ச வருஷ வருஷம் வர வந்துக்கட்டும். சக்தி சேவையா நித்திய சேவா பலன்தும் பிரயச்ச பிரயச்ச பிரபு வெங்கடேசன். ஏதோ ஒரு தடவை தான் உன்னை சேவிக்க முடிஞ்சிருப்பா, ஒரு க்ஷணம்தான் சேவிச்சேன், ஆனா நித்தியம் சேவிக்கிற பலன் கொடுக்கறானா பகவான், அந்த பெருமாள் தான் கொடுப்பாரு. அவள்கிட்ட பார்த்து நம்ம கத்துக்கணும் ஒரு யாத்திரைனா எப்படி இருக்கணும். நீ போகும்போது தங்கறதுக்கு இடம் என்ன இருக்கு, ஆகாரத்துக்கு இடம் என்ன இருக்கு, பெருமாள் செய்கிறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் பாக்குறது இல்லாமல் போகலாம் பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு கிளம்புறான் இல்லையா. ஆகாரம் எல்லாம் பார்த்துக்கலாம், அவனுக்குதான் சகல சௌக்கியத்தையும் பெருமாள் கொடுக்கற. கடைசியில் பெருமாளே வரானா அவளுக்கு, பெருமாளை பார்த்து சந்தோஷப்பட்டு எங்கப்பா வந்த நீனா, நீ தானே எங்க ஊருக்கு வந்தா பெருமாள், திருமலைக்கு நீ வந்தியோ இல்லையோ அதான் உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கு, திருமலைக்கு நான் எங்கப்பா வந்தேன், நீ தான் என்ன கூட்டுண்டாங்கிறாரு. நான் நினைச்சா ஒரு நாளும் வர முடியாது, எங்கிட்ட என்ன பைசாவா என்ன ஒண்ணும் கிடையாது, நீ சங்கல்பிச்சிருக்க இந்த ஜீவன் வரட்டும்னு அதனால தானே நான் வந்தேன். அப்படி இல்ல வந்த சரி வந்து சுவாமின் பாகின்னு சொன்னியே, பெருமாளே காப்பாத்து உமர்த்தி காப்பாத்துன்னு சொன்னியே அப்படின்னா சுவாமின் பாகித்தியவசவசனே வாழ்த்தவரி சொல்லிட்டேங்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது, மந்திரங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது, இப்போ சின்ன வயசுல அம்மா சொல்லி வச்சிருக்கா பெருமாள் சேவிச்சா உமர்த்தி காப்பாத்துன்னு சொல்லணும்னு, அதே வாய் நீரும் உன்னை பார்த்த உடனே அந்த வார்த்தை வந்து பெருமாள் சிரிக்கிற எனக்கு அது போரும் பா, அதான் உன்னை நான் காப்பாற்றத்துக்கு வந்திருக்கேன். தேவ ஸ்ரீமான் திசதி கருணே திருஷ்டி வீச்சம் ஸ்வதியாம், அதான் பெருமாளே காப்பாற்ற கருணைனா இருக்கு. இது திருமலை யாத்திரை, அர்ச்சிராத யாத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு கடைசியில போய் சேர்றவன் சரணாகதியெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி மோட்சத்துக்கு போகக்கூடியவன், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்போது போற வழிக்கு அர்ச்சிராத யாத்திரை பேர். அதுலயும் ஒண்ணு ஸ்வயம் பிரயோஜனம், அர்ச்சிரா யாத்திரை பண்ணி என்ன பலன்கிறது கிடையாது, கூட்டுக்கற இந்த வழியில வாங்குவோம் அப்படின்னு, இந்த வழியில வாங்குவோம் அந்த வழியில எல்லா பவங்களையும் அனுபவிச்சுன்னு போற, அங்க பல தேவர்கள் எல்லாம் வழிநடையில உபசாரம் பண்றாங்க. இடையிடை போகங்களே நீ எழிற்பதம் ஏறுவரே, இடையிடையே அவ போகத்தை அனுபவிச்சுன்னு போறாள். என்ன போகம் அப்படின்னா பகவதோ போக போகம் தான் இவாளுக்கு எல்லாமே, பகவானே இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்றான் பாரு அப்படின்னு நினைக்கிறாவ. உங்க அத்த சாப்பிடறோம் அப்படிங்கறது இல்ல, இப்ப என்ன கேட்டா கதியாராதனா அது பகவத் பிரசாதம் தானே, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண பகவத் பிரசாதத்தை நாம சுவீகரிச்சுக்கிறோம் அப்படிங்கறதான் வரும், சாப்பிடுறதுங்கிறது இல்லை அந்த மாதிரி வாழ்க்கு. தத்யாராதனைனா பகவத் பிரசாதத்தை சீகரிக்கிறது தானே, திரும்ப கூட்டி சாப்பாடு போடுறதுக்கு தத்யாராதனை தேவையாது, ததிய ஆராதனை, ததியாரா பகவானை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான ஒரு ஆராதனையாக இருக்கு. முதல்ல பகவானுக்கு ஆராதனம், அப்புறம் பகவானை சேர்ந்தவர்களுக்கு ஆராதனம், ரெண்டு ஆராதனை நடக்குது, பகவானுக்கு ஆராதனம் திருவாராதனம், பகவானை சேர்ந்தவர்களுக்கு ஆராதனம் அவர்களுக்கான ஒரு பகவத ஆராதனம் அவர்களுக்கு ஆகாரம் பண்ணியிருக்கு, ரெண்டுமே ரெண்டு ஆராதனம். முதல் காட்டுல ரெண்டாவதுதான் வசத்தின்னுட்டான், ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் அப்படின்னு தேசியன் எடுத்த ஸ்லோகம், ததியாராதனம் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு. எல்லாத்த காட்டும் எல்லா ஆராதனத்தை காட்டும் இதுதான் விசேஷம். அந்த மாதிரி அட்சராதி யாத்திரையிலும் பகவத் ஆராதனம் நடக்குது. அனுபவிச்சுன்னு போற மாதிரி போவது போகிறதே ஒரு அனுபவம், நடக்கிறதே ஒரு அனுபவம். அச்சிதா செய்வ திருஷ்டாச பகவதா சர்வதாவையும் பத்யாம் அனுபவா செய்வ ஸ்னேக சந்தர்சனேனுச்ச குகன் கையில பழங்களை எல்லாம் எடுத்து ராமன வரவைக்கல. பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போறார், போற வழியில சிங்கி வேலபுரம்னு ஒரு சின்ன ஒரு கங்கை நதி கரையில ஒரு சின்ன ஒரு கிராமம், அங்க இருக்கிற வேடர் ஜாதிகள் எல்லாத்துக்கும் ராஜா குகன். பெருமாள் இந்த பக்கம் வராருங்கிறது கேள்விப்பட்ட உடனே தட்டு நிறைய பழங்கள் எடுத்துண்டு தேன் உண்டு தினை உண்டு தேனு தினைமாவு பழங்கள் மீன் என்ன என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்த பரிவாரங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ஊர் எல்லாம் கிராமம் தாண்டி கிராமத்தை எல்லையும் தாண்டி ராமன் இருக்க வந்து கொண்டே இருக்கும்போது எதிர்த்தே போய் சிதிர்குண்டு அழைச்சா அப்ப பெருமாள் பாக்குற ஏம்பான் நீ வர, நான் தான் அங்க வந்துட்டே இருக்கனே, நான் தான் அந்த பக்கம் வந்துட்டே இருக்கேன், நீ இதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வரணும், நம்மளா இருந்தா நிற்போம், பெருமாள் தான் வராரு வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா குகன் அப்படி கிடையாது, அவனால் நிற்க முடியாது, அத்தனை ஸ்நேகம். பத்யாம் அதிகமா செய்வது குகனை பார்த்து சொல்றாரு அச்சிதா செய்வ கிருஷ்ணா அர்ச்சன், இவனா எத்தனை பிரேமம் காண்பிக்கிறதோ எனக்கு உண்மையிலேயே அர்ச்சனை பண்ணி அச்சன். ஏன்னா பத்யாம் அதிகமா செய்வ நடந்து வந்திருக்குங்களே, ஸ்நேக சந்தர்சன ஸ்நேகத்தை காண்பிக்கிறங்களே, ஸ்நேகத்தோட பாக்குறங்களே, இது போர்மையா இருக்கு. இந்த பழம்லாம் கூட பெருமாள் ஏத்துக்கல, தேனுண்டு தினை உண்டு ஒன்னையும் ஏத்துக்கல, அவன் நடந்து வந்ததை பார்த்து அதுலயே திருப்தி ஆயிட்டாரான். பழத்துல என்ன இருக்கு, இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கான், எத்தனை ஆசையோட நடந்து வந்திருக்கான், அந்த குகப் பெருமாளுடைய யாத்திரை மூல அதுபோல போவான் போகின்றார். அப்படி கண்ணனுக்காகவே போறவர்கள் அப்படி போவான் போகின்றாரை போகாமல் காத்து அவாளையும் நாங்க காத்து உன்னை கூவான் வந்துகின்றோம், உன்னை கூவுறதுக்காக உங்கள் வாக்கில் வந்து நிற்கிறேன். போகாமல் காத்துனா அவளை பிடிச்சி சண்டை போட்டே யாரும் போகக்கூடாது, நெல்லு போவீங்க இவ்வளவு கூட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லல, அழகான வார்த்தை போகாமல் காத்து, போகாமல் தடுத்து நிறுத்தீங்களா என்ன கேட்டா, இதோ இங்க உள்ள ஒருத்தி இருக்காள் அவள் கோட்டுகளுடைய பாவாய் ஒருத்தி உள்ள இருக்கான்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைஞ்சிட்டா, அப்படியா இருக்காளா உடனே எல்லாரும் மொத்த பேரும் நினைஞ்சிட்டா, இவள் இல்லாமல் போகக்கூடாது அவ்வளவுதான் சொன்னோம், இதோ ஒரு பாகவத ஸ்திரீ இருக்காள்னு சொன்னோம் உடனே ஒட்டவர் நின்றுட்டான். அப்படி உன்னை கூவான், உன்னை கூட்டி அழைச்சின்னு போறதுக்காக உன்னை எழுப்புவதற்காக வந்து நின்றோம், அழகான வார்த்தை வந்து நின்றோம், உன்னை கூவான் வந்தோம்னு சொன்னா போறாது, உன்னை கூவான் வந்து நின்றோம், இந்த இடத்துல நிக்கிறோம், என்ன நிக்கிறத அனுபவிக்கிறோம், போகிறத அனுபவிக்கிறோம், உங்காத்து வாசல்ல நிக்கிறத அனுபவிக்கிறோம், உங்காத்துக்கு வரத அனுபவிக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு ஒரு அனுபவம், இது பாகவத அனுபவம், இந்த இடத்துலதான் வந்து நிலை பெற்றோம் அப்படிங்கிற, அப்படியே போயிருந்தா எங்களுக்கு பெரிய நஷ்டமா இருக்கும், இங்க வந்து ஸ்திரமா நிக்கிறோம் சந்தோஷமா நிக்கிறோம், எங்கெங்கயோ போய் நின்றுட்டு இருக்கோம் நம்ம கியூல, எங்க பார்த்தாலும் கியூவா இருக்கு, எங்க பார்த்தாலும் நிற்க வேண்டி இருக்கு, பெருமாளுக்காக வந்து நின்றோம் அப்படின்னா ஆனந்தம், உன்னை கூவான் வந்து நின்றோம், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திறாய், குதுகலமுடைய பாவாய் பெண்ணே எழுந்து என்ன பண்ணணும் கேட்டா, மாவாய் பிறந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாள் என்று ஆராய்ந்து அருள் அருள், நம்ம தேவாதி தேவனை சேவிக்கணும், சேவித்தால் அனுகிரகம் பண்ணுவான், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பாடிப்படை கொண்டு முதல்ல சொல்றான், பாடிப்படை கொண்டு அந்த தேவாதேவனை பாடி படை வாங்கி கொண்டு, படைங்கவே ரெண்டு அர்த்தத்துல ஒரு திருப்பம் இல்லை, மாத்தி மாத்தி வரும், படைனா ஒரு வாத்தியம் டும் டும் நடிகள், படைனா இன்னொரு அர்த்தம் சித்தஞ்சிராலய பாட்டுல கடைசியில வரும் பகவத் கைங்கரியம், இந்த இடத்துல வாத்தியங்கிற அர்த்தம் பாடி படை கொண்டு பெரிய படைங்கிற வாத்தியத்தை சென்று நாங்க பாடுவோம், மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை பாடுவோம், மாவாய் பிளந்தானை அப்படின்னா கேசிங்கிற அசுரன் ஒரு குதிரையா வரும்போது அவனுடைய வாயை பிளந்தான், மானா குதிரை போற பட்டது கேசவன் வந்தது இல்லையா, அதனுடைய விவரணம் இருக்கு, கேசவன்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு, கேசியை கொன்னவன் ஒரு அர்த்தம், அழகான திரு கேசங்கள் உடையவன் இன்னொரு அர்த்தம், க ஈச வ கேசவன்னு வச்சுக்கணும். க அப்படின்னா பிரம்மா, ஈச அப்படின்னா சிவன், வா ரெண்டு பேரையும் உடையவன் பகவான், வா ரெண்டு பேரும் அவனுக்கு அங்கமா இருக்காள். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேசினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதம் தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு ஸ்லோகம் புஷித்தம் இல்லை. பரமசிவன் சொல்ற ஸ்லோகம் நான் க இவர் இவர் க பிரம்மா, நான் ஈச, எங்க ரெண்டு பேரையும் உடையவன் நீ, அதனால கேசவன் நீ, க ஈசவன் கேசவன் அப்படிங்கிற அப்படியே பரமசிவன் சொல்ற ஸ்லோகம். பல அர்த்தம் உண்டு இந்த பாட்டுல. என்ன அர்த்தம் இருக்கிறார்னா, மா வாய்ப்புளம் தான், ஒரு குதிரைய வாய்ப்புளம் தான், கேசின்னு ஒரு குதிரை, குதிரை ரூபத்துல ஒரு அர்ச்சனம் உள்ளது, வாயப்புளத்தான் அவன், அந்த வாய்ப்புள்ள கண்ணனை மூழ்கிறேன் பெருசா வாயப்புளக்க, அவன் வாய மூட முடியாதபடி அதை இன்னும் நல்லா குழந்து குழந்து குழந்து சரீரத்தையே புலக்கிற அளவு குழந்துட்டான் கண்ணன். ஆடு வாய திறந்து வந்து கண்ணனை மூழ்கிடுறேன்னா வாய மூடினாதானே முழுங்க முடியும், திறந்துட்டே தான் அப்படி முழுங்க முடியும். அவனை வாயை மூடவே விட்டல, அப்படியே வாயை புலந்துட்டான். மாவாய் பிளந்தானை இல்லைங்க, ஒரு பெரிய ஒரு குதிரை, குதிரைக்கே சக்தி ரொம்ப அதிகம். இது அந்த குதிரை ஓடி வரும்போது புயல் காத்தே அடிக்கிறான் அப்படி வருது. இந்த குதிரையை பத்தி 13 ஸ்லோகம் கழிச்சிருக்கார் பேசிகள் யாதவாபிஜயத்தை. எதுக்குன்னு கேட்டா, அப்படிப்பட்ட குதிரையை அனாயாசமா கண்ணன் கொள்றான். அசுர ஆவேசத்தோடு கூட குதிரையை போய் அடக்க முடியுமான்னு அப்படி வர குதிரைய, ஆனா அனாயாசமா தன் கையை கொடுத்து வாயை பிளந்து ஒழுவிலா பண்ணிட்டான். அதனால மாவாய் பிளந்தானை அப்படின்னா கண்ணனுடைய அந்த ஆச்சரிய சேஷ்டீதத்தை நினைச்சு உடனே எழுந்து வருவாளோங்கிறதுக்காக இதை சொல்ற. மலரை மாட்டிய அப்படின்னு அடுத்து சொல்ற, அவன் எழுந்து வரல, அவளுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். மலரை மாட்டிய அப்படின்னு அடுத்தது, மல்லர்களோட யுத்தம் பண்ணி அவளை கீழே விழ வச்சு ஒழிய வச்சான். மல்ல யுத்தம் கம்சனுடைய சபையில இருமலை போல் இரண்டு மல்லர்கள் பெரியாழ்வார், ரெண்டு மலை போல ரெண்டு மல்லர்கள் நிற்கிறார். கம்சனால தூண்டப்பட்டவர் கண்ணனை ஒழிச்சுடுறேன், கண்ணனா பார்த்தா சின்ன வயசு பையன், இவர்கள்லாம் உடம்ப வளர்த்துண்டு இதுக்காகவே கம்சன் வந்து சம்பளம்லாம் கொடுத்து வச்சுக்கான், நல்லா உடம்ப வளர்த்துக்கோங்க மல்யுத்தம் பண்ணுங்கோ அப்படின்னு. உடம்ப நல்லா வளர்த்து வளர்த்து வளர்த்து மல்யுத்தம் பண்ணணும், இதுக்காகவே சம்பளம் கொடுத்துக்கோ. இப்ப இதுக்காகவே ஒரு டிவி சேனலே இருக்கு, எல்லாரும் அதை உட்காந்து பார்த்துருக்கா. அந்த மாதிரி இதுக்காகவே சில பேரை வளர்த்துருக்கான் கண்ணன், அவர்கள்லாம் மல்யுத்தம் பண்ணும்போது கண்ணனோட மல்யுத்தம் பண்ணுங்கோ, அவன் துணைச்சிருங்கோ அப்படின்னு கம்சன் ஏற்பாடு. கண்ணன் சொல்லி பார்த்தா, அவ கிட்ட நான் ஏதோ சின்ன குழந்தையா இருக்கேன், ஏன் பா எங்கூட பாரு, நீங்க பாட்டு நீங்க மல்யுத்தம் பண்ணுங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு போறேன்னா. ஆனா அவர்கள்லாம் கேட்கல, மகாராஜா கட்டர் அதெல்லாம் உன்ன பத்தி எனக்கு தெரியும், நீ வேண்டாம், ஒன்னும் தெரிய வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, நான் அப்படி ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போறேன்னா. இல்ல உங்களோட சண்டை போடணும், யானையோ சண்டை போட்டி உன பத்தி எனக்கு தெரியாதா என்ன, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லி இப்பதானே யானை அடிச்சுட்டு வந்து உள்ளைய படுத்த சரியா போச்சு நான் என்ன, சரி உங்க விதி உங்களை விடலை போல இருக்கு. மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் அவர்களை தொலைச்சான். இத சொன்னா அவன் எழுந்து பாடவும் பாக்குறான், என்ன மல்ல யுத்தம் இருக்கலையோ, இது யாருக்குமே பிடிக்கவே இல்லை, இப்படி ஒரு யுத்தம் தேவையாங்கிற எல்லாரும் மதுரா நகருக்கு ஜனங்கள்லாம் இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா. அஹோ மகதுபக்ராந்தம் அத்தியாகிதம் இதம் யதா அசிக்ஷிதரணோ பாலோ மல்ல யுத்தே யோஜிதோ. ஸ்லோகம் இது, ஐயோ என்னது அநியாயமா இருக்கு, கொஞ்சம் கூட யுத்தத்துல ட்ரைனிங்கே எடுக்காது இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுங்க வாழ்நாள் நோக்க இதே ட்ரைனிங் எடுத்த இந்த மாம்சம் மலை மாதிரி இருக்கிற இவா எங்க, இவா கூட யுத்தம் பண்ண சொல்லுவான், யுத்தம்னா பொருத்தமா இருக்க வேண்டாங்க, ரெண்டு பேரும் பொருத்தம் யுத்தம் பண்ணா நல்லா இருக்கும், ஒண்ணுமே இல்லாத நோன் தானே போய். கண்ணன் எப்படி இருக்கான், புஷ்பம் மாதிரி இருக்கான், இவர்கள்லாம் எப்படி நான் பாறாங்கல் மாதிரி இருக்கலாம், புஷ்பத்துக்கும் பாறாங்கலுக்கும் சண்டை நடக்க முடியும், புஷ்பம் என்ன ஆகும், அதனால என்ன சமம் யுத்தம், இது யுத்தம் சமம் இல்ல, இது கூடாது கூடாது, இது அநியாயம், இது அநியாயம் அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்லிட்டுதான். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னும் சில பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, டேய் பேசாமல்டா ஏன் அப்படிங்கடா, சரி இங்கிருந்து பூத்தாளா போனா இல்லையோ மதுரையில இருந்து என்ன ஆனால், இங்கிருந்து சகடாசன் போனானே என்ன ஆனால், தேரகாசுரன் அரிஷ்டாசுரன் புலம்பாசுரன் கேசியசுரன் இவர்கள் எல்லாம் போனாலே எல்லாரும் என்ன ஆனா, போனவாறு யாராவது திரும்பி வந்தாளா? மொத்த பேரி சம்பாரம் பண்ணியிருக்கான் இந்த குழந்தை. வேடிக்கை பார்ப்போம், இப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த குழந்தையை பத்தி நேரம் புரிஞ்சுக்கோங்க, முதல்ல நம்மள மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். இவன் கிட்ட வாராட்டினவன் யாரும் நின்றுருக்கே, இப்படிதானே நம்ம பார்த்து இப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம யாராவது திரும்பி வந்திருக்கலாம். அதனால இவன் பிரபாவத்தை தெரிஞ்சுக்கோங்க, அதை பார்க்கலான்னு சில பசங்க சொல்றேன். ஜனவாதம் இமம் ஸ்ருண்வன் ஜாதஹாசோ ஜனார்தனஹா, அதை பார்த்து கண்ணன் சிரிக்கிறான். என்ன இருந்தாலும் அந்த குழந்தையோட யுத்தம் பண்ணா எனக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க, இன்னொரு எனக்கு என்னவோ அது வேண்டாம் போல இருக்கு. கண்ணன் சிரிக்கிறான். பசங்க எத்தனை வேளாண்டவெல்லாம் பேசுறது, ஒன்னு பிரேமத்தோட பேசுறது, இன்னொன்னு பக்தியோட பேசுறது, இன்னொன்னு பரத்தோட்டு பேசுறது, எல்லாம் அழகா பேசுது, வேலை கஷ்டப்பட்டு பேசுறது. இங்க குழந்தைகள் மதுராணகத்துல அழகா பேசிட்டு பிருந்தாவனத்துல அந்த பசங்க எல்லாம் உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. ஏழு நாள் மழையை பிடிச்சிருந்தா இது என்ன, இவா ரெண்டு பேரையும் ஆகாசம் செத்தி போட்டானா திரும்பிக்கவே வரமாட்டாங்க அவங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு இந்த பசங்க கையை கட்டி சிரிக்கு. மதுரான இருக்க பசங்க எல்லாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே நினைச்சிட்டு, நம்ம ராஜா ரொம்ப மோசமா இருக்காரு. இன்னும் ரகசியெல்லாம் வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். அவாலும் என்ன சொல்றா அப்படின்னா, இது சரியில்லைங்கிறா இந்த யுத்தம். ஏன் அப்படிங்கிறதா, கண்ணனுடைய பிரபாவத்துக்கு ஒரு கிரண்யகசிப்பு மாதிரி ஒரு அசுரம் வரணுமே தவிர ஒண்ணும் இல்லாத மனுஷனா வர முடியும். கிரண்யகசிப்புல அவதாரம் எடுத்தவன் மகாசுரன், என்ன என்ன வரம் வாங்கி தேவர்களை எல்லாம் ஜெயிச்சு அப்படி இருக்கிற இரண்டு போயிருந்தா ராவணன் என்ன, இவன் எல்லாம் வந்து பெருமாள் யுத்தம் பண்ணானா சரி, ஒண்ணுமே இல்லாத கம்சன் வயசுல ஆகாரம் போட்டு வளர்த்த நாய் மாதிரி ரெண்டு பேரை வளர்த்து வச்சுட்டு இவனை போய் பெருமாளோட யுத்தம் பண்ணு அப்படின்னா இது நியாயம் இல்லைங்கிறான். இவனோட யுத்தம் பண்ணக்கூடாது, இரண்டு மாதிரி இருப்பாளோட யுத்தம் பண்ணாதான் நியாயங்கிறான். இப்படி பல பேர் பல விதம் பேச கண்ணன் சிரிச்சுட்டே இருக்கான். அப்படி மல்லரையை மாற்றிய கதையை சொன்னால் உடனே ஐயோ மல்லரோட யுத்தமா அப்படின்னு எழுந்து வருவாளுங்கிறதுக்காக அந்த கதையை சொல்ற. தேவாதி தேவனை சில்லனாம் சேவித்தார். அடுத்து தேவாதி தேவன் கண்ணன், எல்லா தேவர்களுக்கும் ஆதி தேவனா இருக்கக்கூடியவன். இன்னொரு அர்த்தம் தேவன்னா நித்திய சூரியன், தேவாதி அமரராய் திரிகின்றார்க்கு ஆதி சேர் அனந்தபுரத்து அமரர்கோ நர்ச்சிக்கிங். நித்திய சூரியனுக்கெல்லாம் நிர்வாகம், இந்த சாதாரண தேவர்களை தேவர்கள் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்குமே அறியாத தேவர்கள் நித்திய சூரியர்கள், அனந்தன் கருடன் விஸ்வசேனன் உதயவர்கள் சீதை கொண்டத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு நிர்வாகன் எம்பெருமான் மட்டுமே. ஆக தேவாதி தேவனையின் பரத்தத்து சொல்றான். அவனை போய் சென்று நாம் சேவித்தால், சென்று போகன் போவான் போகின்றாரே மாதிரி போய் சேவிக்கணும். சேவித்தால் என்ன கேட்டா, ஆவா என்று ஆராய்ந்து அருள் ஆகானு, நம்ம வந்த காரியத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அனுகிரம் பண்ணுவானா. இப்படி குகனுக்கு அப்பா வந்தங்களே இவ்வளவு தூரம் நடந்தா வந்தங்கோ அப்படின்னு வானா குகனு கேட்ட மாதிரி, ஏன் இவ்வளவு தூரம் வணங்கும் விபீஷனுக்கு கேட்கிற. விபீஷன் வந்து லங்கையிலேந்து தாண்டி சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணும்போது பெருமாள் சொல்ற, எதுக்காக இவ்வளவு தூரம் வரணும், லங்கையிலேந்து ஆதி மூலமேனு கத்திரம் ஓடி வர வேண்டாமா, நான் உடனே ஒரு கருத்துமான எடுத்துன்னு ஓடி வர வேண்டாமா, நான் பிராப்தாச்சு காத்துன்னு இருக்கேன், இவ்வளவு தூரம் வரணுமான்னு கேட்டார். ஸ்ரீவைகுண்டத்திலே ஆடி மூலமே கட்டின இடத்துக்கு ஓடி வரலையா, வைலண்டைய கதினாலே வரலையா, அந்த மாதிரி கருப்பான இழுத்து பிடிச்சிருந்தா வர வேண்டாமா, அங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீரேங்கிறார். விபீஷன் கிட்ட காத்த வச்சனங்கள்லாம் சொன்னாரா, இப்படி வியாக்கியானம் பண்ணிருக்க தேசிக இந்த மாதிரி வார்த்தை சொன்னாராம் பெருமாள். அதனால ஆவாவென்று ஆராய்ந்து அருள் செத்து எந்த படம் கேட்டாலும் உடனே கொடுத்துருவான்ங்கிறது பெருமாள் கிட்ட கிடையாது, ஆராய்ந்துதான் கொடுப்பான். யாசிப்போ பக்தி அகிதம் காரியது ஹரி, மற்ற தேவதைகள் விஷயத்தில் சரியாகலாம், நீ கேட்டா கொடுத்தேன், நீ இது கேட்டா அது கொடுத்தேன், ஆனா பகவான் அப்படி கிடையாது, சிலது கேட்டா கொடுக்க மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா கொடுக்காட்டாதான் அவனுக்கு நல்லதுன்னு அவனுக்கு தெரியும், கொடுத்து இவனை நாசம் பண்ண வேண்டாம், கொடுக்காம இருக்கிறதா அவனுக்கு நல்லது அப்படின்னு பகவானுக்கு தெரியும். எது நல்லதோ அதை மட்டும்தான் கொடுக்கும். சில பேருக்கு கொடுத்து வைராக்கியத்தை உண்டு பண்ணி அவளை திருத்துவான், சில பேருக்கு கொடுக்காம வைராக்கியத்தை உண்டு பண்ணி அவளை திருத்துவான். மகாபலி சக்கரவர்த்தி மகா ஐஸ்வர்ய அதிபதியா இருந்தவனுக்கு ஒரு நொடியில மொத்த லோகத்தையும் வளர்ந்து அவனை ஓட்டாண்டு பிச்சாண்டி ஆக்கி ஒன்றுமில்லாத பண்ணி அவனை தன் கா திருவடி கீழே வச்சு பாதாள லோகத்தை அனுப்பிச்சான். இதில் ஒருமே இல்லாம வந்த குச்சேலன சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து குபேர ஐஸ்வர்யெல்லாம் கொடுத்து மாளிகையில உட்கார்த்து வச்சு வேடிக்கை பார்க்க, யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு இதுதான் அனுகிரகம், குசேலனுக்கு அதுதான் அனுகிரகம். கொடுக்கறதா சில பேருக்கு அனுகிரகம், கொடுக்காம இருக்கிறதா சில பேருக்கு அனுகிரகம். அவன் ஆராய்ந்து அருள் பண்ணக்கூடியவன் பகவான். சித்தனை எடுத்தவன் கௌத்தவங்க அது செய்யறது கிடையாது. அவன் கிட்ட பலனை கேட்டு வாங்கினவன் மோசம் போகக்கூடாது. ஐயோ ஏண்டாப்பா கேட்டவன் நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சாலும் அது ஒரு வைராக்கியம் வந்து அவன் திருவிழிலே திருப்பி வருவான். அசங்க தசாஸ்தி நீங்கிற கட்டாயம் தன்கிட்ட வரும்படி பண்ணிடுவான். அதனால ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆவா என்று ஆராய்ந்து அருள் அப்படி அருள் செய்வான். அதனால கோதுகளமுடைய பாவா எழுந்திரார் அப்படின்னு அவளை எழுப்புறதாக இந்த அழகான பாட்டு. தேவாதி தேவனை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த பாட்டு. தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படிங்கிறது பரத்தத்தை மட்டும் சொல்றதில்லை. தேவஜாதியே இல்லைன்னா அனுசரித்து தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு ஆழ்வார் சொல்ற. இப்படியானால் ஒரு புது சாக்கடையில நிகழ்ந்து நாம மேல நடந்துருக்கும். அந்த புழுவும் நாமளும் ஒன்னாகுவோம். புழுவனுடைய ஜாதி என்ன, நம்மளுடைய ஜாதி என்ன? நம்ம மனுஷ ஜாதி, அதுவோ புழு ஜாதி. அந்த புழுவுக்கும் நமக்கும் எத்தனை வித்தியாசம் உண்டோ அத்தனை வித்தியாசம் நமக்கும் தேவர்களுக்கும் உண்டா? தேவர்கள் நம்மளை புழுவா தான் பார்க்க, பூலோகத்துல நெளியிற புழுவா நினைச்சுட்டு இருக்கான். சாணியில நெளிய குழுமாய் பூலோகத்துல நம்மளா நெளிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆகாசத்துல தேவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கும் தேவர்களுக்கும் அத்தனை வித்தியாசம் உண்டு. ஏதோ தேவர்கள்னா ஏதோ நம்மள மாதிரி ஒருத்தர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. புழுவை நம்மள மாதிரி ஒருத்தர் நினைக்கிறோமா? சீந்தான தழுறோம். அந்த மாதிரி ஆழ்வார் என்று சொல்றார், ஒரு புழுவுக்கும் மனுஷனுக்கும் எத்தனை வித்தியாசம் உண்டோ அத்தனை வித்தியாசம் மனுஷனுக்கும் தேவர்களுக்கும் உண்டு. பிரம்மாதி தேவர்களுக்கும் அத்தனை வித்தியாசம் அந்த பிரம்மாதி தேவர்களுக்கும் பரமாத்மா நாராயணனுக்கும் உண்டு. நாராயண பொறுத்த வரைக்கும் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு மொத்த தேவர்களும் குழுவுக்கு தான் சமான். எல்லாருமே அவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு அவனாலே ரட்சிக்கப்பட்டு அவனாலே சக்தி கொடுக்கப்பட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு மொத்தமுமே. அதனால தேவன் பெருமாள் சொல்லக்கூடாது, தேவர்கள ஒருத்தன் சொல்லக்கூடாது. பெரிய அபஜாரம், தேவர்கள ஒருத்தன் நம்மள புழு புழுக்கு சமானமா நம்மள சொல்ற மாதிரி. அதனால தேவர்களுக்கு தேவனா, மனுஷர்களுக்கு தேவர்கள் எப்படியோ அப்படி தேவர்களுக்கு அவன் தேவன் அர்த்தம் பண்ற. சாஸ்திரநாம பாஷ்யத்திலும் இப்படி அர்த்தம் காட்டியிருக்க பெட்ட. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் சேவிக்கிறோம் எழுந்துவான் கூப்பிடுற. இந்த பாட்டினுடைய சுவாபதேசம் பார்க்கும்போது இந்த பெண்ணை காலக்ஷேபத்துக்கு கூப்பிடுறாள். குரு விட்டுதான் போய் காலக்ஷேபம் பண்ணிக்கிறோம், ஆனா நல்ல சமயம் வரணுமே கேட்டா கீழ்வானம் வெள் நின்று அப்படின்னு விட்டா. கீழ்வானம் வெளுத்துருத்தே, கிழக்கு பக்கம் வெளுத்துருத்தே அப்படின்னா ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மோட்சத்துக்கு போக வேண்டியதான். தேசிய அழகா ஒரு விஷயம் சொல்ற, மூணா பிரிச்சிருக்க, ஒண்ணு ராத்திரி, ரெண்டாவது விடிய காலை, மூணாவது பகல். ராத்திரிங்கிறது சம்சாரம், பகல் அப்படிங்கிறது சீதை கொண்ட லோகம் மோக்ஷம். நடுவுல இருக்க விடிய காலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்புறம் நடக்கிறது விடிய காலை. அப்புறம் ராத்திரியும் இல்லை பகலும் இல்லை, அது விடிய காலை நேரம். சரணாகதி பண்ணியாச்சுன்னா இங்கிருந்து போக தயாராயிட்டான். இப்ப ராத்திரி விட போறது, மேல போய் சேர போறான், பகல் ஆரம்பிக்க போறது. அதனால அழகா சாதிக்கிறார், சதாச்சாரிய பரிகிரகத்துக்கு முன்புள்ள அனாதி காலம் எல்லாம் ஒரு காலராத்திரி, பின்பு தேகாவதான தளவும் நல்விடுவு, மேல் முழுக்க சொச்சந்த கைங்கரிய மகோத்சவ திவசம். சீவனத்துக்குமா திவசம் பகல், பகல் கண்டே நாரணனை கண்டு. இப்ப என்ன கேட்டானா விடிவு, திம்மால வேலை. பிரத்யூஷதம் பஜதி சம்ஸ்கிருதி கால ராத்திரே பத்மா சகாய சரணாகதி மந்திர ஏஷா தேவந்தத்து சொல்லுவதான் சொல்ற. இருட்டில் இருக்கிற நம்ம வெளிச்சத்துக்கு கூட்டுன்னு போவோம் தேவன் தான். பிரத்யூஷதம் பஜதி, பிரத்யூஷமாக்கும் பிம்மால வேலை மாதிரி ஆக்கிடும். இருட்டில் கஷ்டப்படணும்னா பிம்மால வேலை அடுத்து அடுத்தது பகல் வரப்போகுது, மோட்சம் கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த ஆச்சாரியர்கள்லாம் மொத்த பேரும் இருக்கா. சம்சாரத்தையும் விட்டுட்டான், மோட்சத்துக்கும் போகல, மாலை வேலையில இருக்காளா அவளா. அவளை பத்தி சொல்லதே கீழ்வானம் வெள்ளு. மேலும் எப்படின்னா எருமை சிறுவீடு மெய்வான் பிறந்தனகா, எருமைன்னு ஆச்சாரியார் தான் சொல்றான். அப்படின்னா தப்பா நினைக்க கூடாது. எருமை அப்படின்னா சோம்பேறித்தனம். இந்த சரணாகதி பண்ணவர்களும் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது, கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கா. பெரிய உபாயம் எதுவும் பண்ண வேண்டாம், என்ன பண்ணியாச்சு, சரணாகதி பண்ணியாச்சு. சரணாகதி பண்ணல அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு எதுவோ இந்த யாகம் பண்ணலாமா, அந்த யாகம் பண்ணலாமா, இந்த விரதம் பண்ணலாமா, இந்த ஹோமம் பண்ணலாமா, இந்த தபஸ் பண்ணலாமா அப்படின்னு போட்டு எல்லாரும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னா அவ்வளவுதான் பெருமாள் பார்த்துக்கிற என் பொறுப்பை ஒப்படைச்சாச்சு. அகம் மத்ரக்ஷண பரா மத்ரக்ஷண பலந்ததான் இந்த ஆத்மாவையும் ஒப்படைச்சாச்சு, இந்த ஆத்மாவை காப்பாத்துற பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு. இன்னும் நீர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒன்னும் பண்ண வேண்டாம், இல்ல பெருமாள் பார்த்துக்கிறான்னா அதான் சோம்பேறி, அதான் எருமை. இது உபம் வேண்டு வாட்டி நித்தகர் மானசாரத்தை மாத்திரம் பண்ணிட்டு ஒரு பரபரப்பு இருக்காது. ஒரு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இல்ல அநேக கர்மங்களோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நித்தகர் மானசாரத்தை பண்ணிட்டு இருப்போம். அதனால எருமை சிறுவேடுவான் ஆழ்வாரே அழகா சொல்றார். மேம்பொருள் போக விட்டு மேமையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி தாம்பர தலை சரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போடும் சூழ்புணல் அரங்கத்தானே. ரங்கநாதா உனக்கு சோம்பேறிகள் தான் பிடிக்கும் பொருள். ஏன்னா காம்பர தலை சிரைத்து உன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி மொத்தத்தை மொட்டை அடிச்சது எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த உபாயத்திலையும் சம்பந்தம் கிடையாதுன்னு மொத்தமா மொட்டை அடிச்சு உன் முன்னாடி வந்து தலைவனே இருக்கிறான் இல்லையா, உன் கடைத்தலை இருந்து வாழும் உங்காத்து வாசல்ல வந்து நிற்கிறானே ஒண்ணும் இல்லாம சோம்பேறி அவன் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பொழுது. அப்படி கஷ்டப்பட்டு யாகாதி எல்லாம் பண்ணி அதிலிருந்து சித்த நைர்மல்யம் மனசுத்தியை சம்பாதிச்சு அதை வச்சு ஞானங்கள் எல்லாம் பண்ணி அந்த ஞானத்துல பகவான சாட்சாத்காரம் பண்ணி அதையே தொடர்ந்து வரவேச்சு அது கடைசியில அந்திம ஸ்மிருதியா வந்து சேர கடைசியில பகவானை நேர பார்த்து மோட்சத்துக்கு போறது இருக்கட்டும். இதை பத்தி எதையுமே செய்யாம இருக்கிறோம். ஒரு தியானம் கிடையாது, ஒரு யாகம் கிடையாது, ஒன்றும் பண்ணாமல் ஒருத்தன் இருக்கான். அவன்தான் பகவான ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் கருணையே நம்பியிருக்கான். உபாயமா எதையும் பண்ணாதவன் நித்தியகர்மானுஷ்டானம் தவிர. ஆக எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனதான் அப்படிப்பட்டவர்கள் நிறைய இருக்கா சரணாகதர்கள். இக்குள்ள பிள்ளைகளும் எருமை சிறுவீடு மெய்வாங்கிறான். அதாவது சிறுவீடுங்கிற சிறுவீடுனா சின்ன மோட்சம்னு இருக்கான். பெரிய மோட்சம் பின்னாடி வரப்போறது இங்கேயே மோட்சத்தை அனுபவிக்கிறாவான். இங்கேயே பகவத அனுபவத்தில் இருக்கான். சரணாகதி பண்ணியாச்சு இன்னும் என்ன பண்ணலாம், நம் முக்த அனுபவத்தை மிக தாட்சியமே கொண்டாங்கிற பேசிக்கு மோட்சத்துல அனுபவத்தை இங்கேயே கொடுங்கிற இங்கேயே அந்த மோட்ச அனுபவத்துல ஒன்ன சேவிச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. இது சுபகம் அபவர்காது பணத்தால் மோட்சத்துக்காட்டுல ரொம்ப ஆனந்தமா இருக்கும் போல கேள்வி. அதனால பெரிய மோட்சங்கிறது வரட்டும், இங்கேயே சரணாகதி பண்ணியாச்சுன்னு சின்ன மோட்சம் ஒண்ணு இருக்கு அது பெருமாளை வந்து அனுபவத்து அத்த பிரம்ம சமஸ்தேங்கிற மாதிரி இங்கேயே பிரம்ம அனுபவத்தை வச்சுட்டு இங்கேயே பகவான ஸ்தோத்திரங்கள்னாலேயோ இல்ல நேர செய்திக்கிறதுனாலயோ அனுபவிச்சுட்டு வேற உபாயங்கள் எதுவுமே பண்ணாமல் பகவானே நமக்கு இருக்கான பரிநாசம் பண்ண நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு இவன் நம்மளை காப்பாத்தனா காப்பாத்தா இருந்திருந்தா அதான் சிறுவீடு. போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னிக்கூவான் வந்து நின்றோம். போவான் போறாளாம் அவளாம், அதாவது ஆச்சாரம் அனுஷ்டானம் எங்க போயிருந்துக்காருனா போனன் போறார். போகிறதுனா ஆச்சரணம்னு வச்சுக்கோ சம்ஸ்கிருதத்துல, ஆச்சரணமா நடக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், அனுஷ்டானம் பண்றதுன்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம். நீங்க அனுஷ்டானம் பண்றதுங்க அர்த்தம் வச்சுன்னா போவான் போகின்றாரு, சுயம் பிரயோஜனம் அனுஷ்டானம் பண்றா, அப்படியே அனுஷ்டானம் பண்ணி அப்படியே காலக்ஷேபம் சொல்லி அப்படியே காலக்ஷேபம் கேட்டு காலக்ஷேபம்னா என்னன்னா அதுவும் ஒரு அனுஷ்டானம். பகவத் கதைகள் தானே, பகவத் குணங்களை எல்லாம் கேட்டு மனசு சுத்தமாக்கி திருவாரணம் பண்ணலாம். அதனால அது ஒரு உபாதானம்னு இருக்கிற பேசிக்க உபாதானம்னா பெருமாள் திருவாரூரத்துக்காக புஷ்பம் பறிக்கணும், தூபம் தீபங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் உபாதானம். பெருமாள் திருவாரூரத்துக்கு வேண்டிய திரவியங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். புஷ்பங்கள் பறிச்சு துளசி எல்லாம் கிரகிச்சு சந்திரங்கள் எல்லாம் எடுத்து தூப தீபங்கள் எல்லாம் தயார் பண்ணி எடுத்து வச்சு பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு இது உபாதானம். இதுல ஒண்ணுதான் காலக்ஷேபம்னு விட்டார். ஏன்னா எப்படி பாத்திரத்தை தயார் பண்றோமோ, எப்படி புஷ்பத்தை தயார் பண்றோமோ, எப்படி சந்தனத்தை தயார் பண்றோமோ, அது மாதிரி நம்மளை நாம தயார் பண்ணிக்கலாம், நம்மளும் சுத்தமா இருக்கணும். அதுக்குதான் காலக்ஷேபம். காலக்ஷேபம் கேட்டு மனசை சுத்தமாக்கி அப்படி திருவாரணம் பண்ணலாம். அதனால போவான் போகின்றாரு, அதுக்காகவே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து என்றோம். உன்னையும் கூட்டணும் போனோம் வந்திருக்கோம், உன்னை கூவுறதே பிரயோஜனமா வந்திருக்கோம். கோதுகளுடைய பாவாக இருந்தார் அப்படின்னு அந்த சிஷ்யன் எழுப்பார். ரொம்ப குதூகலத்தோடு இருக்கக்கூடியவாச்சே எழுந்திருப்பார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை ஆச்சாரியனை சேவிக்கிறான். ஆச்சாரியன் மாவாய் பிளந்தானை சத்துக்களுடைய வாயெல்லாம் பிளந்துவார், அதான் வாதம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து தேசியம் கிட்ட மாட்டினா போறோம் வாயை பிளந்துருவார். வாதம் பண்றேன்னு சீரகத்தில் ஒருத்தர் வந்தார், வேதியின் போய் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார். அவர் வாயை பிளந்தவர் தான், கடைசிக்கு மூடவில்லை. அதான் மா வாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா. இன்னும் மல்லர்களா ரொம்ப பராக்கிரமத்தோடு கூட ஒண்ணுக்கு 10 பேரா இல்ல 4 பேரா 10 பேரும் வரைச்ச திருவேணிபுரத்துல பரமாத்ம பங்கம் பண்ண அவர்களை எல்லாம் அடைக்கின. பாக்குறதுக்கு மகா கம்பீரமா பதாதோபத்தோடு கூட வரா மல்லர்கள் மாதிரி வரா. வைக்கின் பாவம் சின்னவரா இருக்க ஆனா மாட்டி. ஆனா கிருஷ்ண அவதார் கதை தான் இங்கே நடந்தது. பரமாத்ம பங்கம் அப்படின்னு கிரந்தமே சாய்ச்ச. அப்படிப்பட்ட தேவாதி தேவன் நித்திய சூரியனாலும் செய்திக்கப்படக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். நித்திய சூரியன்லாம் கூட இவரை பார்த்து கை கூப்பிடலாம், இவருக்கு ஏதாவது பண்ணணுங்கிற. தேசியனுக்கு கருத்மானே வந்து உபதேசம் பண்ற, ஹைகிரியம் பண்றத. கருத்மான் நித்திய சூரியன் பெருமாளுக்கு வாகனமா இருக்கிறவர் தானே, அவரே வந்து உபதேசம் பண்றாரு. தேசியன் ஹைகிரிய மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. அது மாதிரி எல்லா நித்திய சூரியனுமே இவர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். தனக்கு மேலே இவா வச்சிருக்காரு அந்த தேவாதி தேவனை. ஏன்னா தேவா அப்படின்னு இது கூங்குற இப்படிப்பட்ட மகான்கள் தேவர்கள் கூட பூர்த்தியா தெரிஞ்சுக்க மாட்டாளாம். விண் உள்ளாவிலும் சீரியரேங்கிறார் ஆழ்வார். முனிந்த அவாபி ஆழ்வார் கடைசியில சொல்றார், அவாவிலந்தாதிகளா இவை ஆயிரமும் முனிந்த அவாவிலந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன். இந்த திருவாய்மொழி 1000 பாட்டு அதுலயும் இந்த 10 பாட்டு இதெல்லாம் தெரிஞ்சின்றவர் உயர் பிறந்தார் உயர்ந்து அழகா பிள்ளை நேக்கணம் சாதிக்கிறார். அவற்றிலே தம்முடைய அபேட்சம் பெற்ற விடாய் தேர்ந்தவர்த்து இவற்றை அறிந்தார் பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார். அவர் தான் லோகத்துல பிறந்தா கூட நித்திய சூழலுக்காக மேலேயாகவான். இந்த திருவாய்மொழி 1000 படித்தவன் லோகத்துல பிறந்திருப்பார். நித்திய சூரியர்கள் பிறக்காதவர்கள். ஆனா இந்த திருவாய்மொழி 1000 படிச்சாச்சுன்னா நித்திய சூரியர்களை காட்டு மேல அவளே கை கூப்புவா. அழகா பாடுறாரு. அதனால பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார் அப்படின்னு ஒரு அப்படி தேவாதேவனா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவளை சென்று நாம் சேவித்தார். ஆச்சாரிய போய் தான் சேவிக்கணும், அதுதான் கிரமம். ஆச்சாரியர்கள் ஏழினா கூட நாம அடிக்கடி போய் சேவிக்கணும். விஜயானார்த்தம் ஞானத்துக்காக போகணும், போய் தான் ஞானத்துக்கு சம்பாதிக்கணும். குருமேவா அபிவச்சியத்தில் சாஸ்திரம் அப்படி நம்ம போய் செவிச்சோம்னா ஆராய்ந்து வரும். ஆராய்ந்து பார்த்து நமக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிடுவார். சிஷ்ய அப்ராப்த பரீட்சாம் ரெண்டு விஷயம். ஒண்ணு சிஷ்யனை பரீட்சை பண்ணி பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணணும். ஒரு சாஸ்திரம் இருக்கு, கெட்டுப்பட்டுன்னு சொல்லிடக்கூடாது. அவன் ஒழுங்கா கேட்பானா, இதுக்கு தகுந்தவன் தானு. அதனால ஆராய்ந்து ஒரு சிக்கன ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணுவான். இன்னொரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஐயோபாவம் இத்தனை கஷ்டப்பட்டிருக்கானே, இவனுக்கு உபதேசம் பண்ணான் கருணையினால். இவனுடைய சிரமத்தை எல்லாம் ஆராய்ந்து கருணையினாலே உபதேசம் பண்ணுவார் என்ன அர்த்தம். இது என்ன பண்ணும் பாவம், இது வேற கதி இல்ல, நாம தான் ஏதாவது சொல்லியிருக்கணும் அப்படின்னு மகான்கள் அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவளுடைய மகான்களுடைய ஒரு ஸ்திதியை வச்சு பார்க்கும்போது நமக்கு சொல்ல மாட்டாவா, நமக்கு அந்த யோகியதே கிடையாது. அவகிட்டவே காலக்ஷேபம் பண்றதுக்கு யோகியதே கிடையாது. ஆனா ஏன்னு சொல்றான், ஆராய்ந்து சொல்றான். இதனால கேட்கட்டும், அது கேட்டு நல்லதுக்கு வரக்க முடியும். ஆவா ஆஹா ஆஹா என்று ஆவா ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள் செய்வார் ஆச்சாரியர். அதனால எல்லார் கோதுகளுடைய பாவாய் எழுந்திரா இந்த காலக்ஷேபத்துக்கு ஆச்சாரியன் சன்னதிக்கு போகலாம் வா என்று கூப்பிடும்படியாக இந்த பாசம் அமைஞ்சிருக்கு. ஆக நாயகர் பெண்பில்லா என்று சொன்ன மாதிரி கோதுகளுடைய பாவாய் அப்படின்னு அந்த பெண்ணையும் கூட்டு இவர்கள் அடுத்த கிரகத்துக்கு போறாள் என்று சரிக்கு. இந்த பாசத்துல அழகான விஷயம், போவான் போகின்றாரே, அதாவது எருமை சிறுவீடு மேய்வான் பிறந்திருக்கான். எருமை சிறுவீடு மேயத்துக்குள்ளே இருக்கான். இவர்கள்லாம் போவான் போகின்றாரே, உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னை கூவுறதுக்காகனே வந்திருக்கும், உன்னை எழுப்புறதுக்காக தான். எழுப்பி என்னன்னா எழுப்பி என்னங்கிறது எழுப்புறதே பேரு. அந்த மாதிரி கர்மாவை செய்யறதே ஒரு பரம பிரயோஜனம் அப்படிங்கிறது இந்த பாட்டில் அழகா கிடைக்கிறது. கர்மன்யேவ அதிகாரத்தேங்கிற பகவத்கீதை, கர்மாவை செய்ய பிறந்த கவலைப்படாதேங்கிற கண்ணன் நான் பாத்துக்கிறேன், கர்மாவை செய்யுங்கிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுல இருக்கு. பிரபன்னர்களா இருக்கிறவர்கள் பகவத் விஷயம் தெரிஞ்சவர்கள்லாம் ஒரு கர்மாவை செஞ்சுட்டு என்ன பலன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்க மாட்டான். கர்மாவை செய்யறதே அதுக்கு பலன், போகிறதே பலன், சேவிக்கிறதே பலன், பாடுறதே பலன், அப்படி இருப்பார். அதை காண்பிக்கிறது இந்த பாசுரம் அழகா. எல்லாமே ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்வா. அதுக்கு அதுவேதான் பிரயோஜனம், அதுவேதான் சந்தோஷமா இருக்கு. அதனாலே பகவன் நாமாவை சொல்லி வேற ஒண்ணு சம்பாதிச்சு அதுல சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது இல்ல. பகவன் நாமாவை சொல்றதே சந்தோஷம்தான் என்ன சொல்றது. அந்த ரீதியில இருக்கிறது இந்த பாட்டு உணர்த்துறது ரொம்ப அழகா. ஆக அந்த பெண்ணோடையும் சேர்ந்து அடுத்த கிரகத்துக்கு போய் சேர்ந்தாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சதமகமணி நீலா சாரு பரிஹாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விநிகிதா விஸ்ரக்ரா கிருஷ்ணநாதா விலசித ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.